சுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ? தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து மனம் ஏங்க மனம் ஏங்க வேண்டுமோ? சென்றலும் உன்னை பாடுதே, விண்மதி உன்னை தேடுதே, இது காதல் ராகமே, புரியாத மோகமே. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டும்?